நாத்தம் குற்றம். பத்து வருட கடந்தது தமிழ் பேசட்டி தான் குற்றம். பிடித்தவர் வளர்த்தவர் எதிரிகள் நூறு கொடி கட்டி பறக்குது உங்கள் ரெபஸ்டாரே. இது சரி எனக்கு அது பிள்ளை என சொல்லி தர யாரும் இல்ல. நொட்ட பேச்சு பேச மட்டும் முர்முழுக்க பஞ்சம் இல்ல. பல சகுனங்கள் புது வழிகளில் பல விஷயங்கள் செய்தோம். ஒரு முறையில பல முறைகளை தட்டி வீழ்த்தி மீண்டும் எழுதும் கவசம் கொடுத்து உயிரை கொடுத்த கருணம் போன்ற தியாகம். முன்னால எது வந்தாலும் சரி எதிர்த்து நிற்கும் யாகம். முழுதை முற்று புள்ளி வைக்க பலரும் நம்மை சீண்டினர். ஆழ மரத்த வருட நடிக்க பல வழிகளை தேடினர். தீயவர் அனைவருக்கும் என் குழு பின்னர் செவிடு. தேவைப்பட்டால் எங்கள் கண்களும் கொஞ்சம் குருடு. பத்தாண்டு போரிட்டு வெற்றி கொடி நட்டோம். தமிழ் தாய் உன்னை வைத்து புகழ் பெற்று பேரெடுத்தோம். Revolution.